La la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la நீ தானே அந்த லைலா குயிலா மயிலா நீ காதல் எக்ஸ்பிரஸ் ரயிலா லைலா லைலா நீ தானே அந்த லைலா குயிலா மயிலா நீ காதல் எக்ஸ்பிரஸ் ரயிலா என் உயிரினில் விழுந்து ஓடும் அதிசய மின்னல் நீ என் சேலை பூவில் உறங்கும் ரகசிய தென்றல் நீ ஒரு பாலை வனத்தில் பாயும் வாலிப கங்கை நீ தின காதல் நெருப்பில் என்னை உருக்கும் தங்கம் நீ என் வானம் என் பூமி என் வாழ்க்கை என் வேட்கை எல்லாம் இங்கே நீயேதான் எழுதிவிட்டு என்னை மறந்தே போதும் என்னை அள்ளிக் கொள்ளே கொஞ்சம் கொஞ்சம் உண்மை சொல்லே எந்த நெஞ்சை திறந்து பாரேன் இல்லை என்றால் நுழைந்து பாரேன் எந்த நெஞ்சை திறந்து பாரேன் இல்லை என்றால் நுழைந்து பாரேன் எனக்கு தெரியாதா நீ காதல் எக்ஸ்பிரஸ் ரயிலா படிப்பதற்கு தீபம் நீயானா அடி உண்மை சொன்னால் நீயும் கூட எந்த தாயானா நெஞ்சம் துடிப்பதற்கு தாளம் நீயானா என் பெண்மை நதிக்கு இரண்டு பக்கம் கரைகள் நீயானா விடிந்திடாத இரவு வேண்டும் முடிந்திடாத உறவு வேண்டும் தர வேண்டும் அன்பே லலா லலா நீ தானே அந்த லலா குயிலா மயிலா நீ காதல் எக்ஸ்பிரஸ் ரயிலா அழகா அழகா நிஜ பாதி பேசும் அழகா பொய்கள் சொன்னால் அது காதலுக்கு அழகா என் உயிரினில் விழுந்து ஓடும் அதிசய மின்னல் நீ என் சேலை பூவில் உறங்கும் ரகசிய தென்றல் நீ ஒரு பாலை வனத்தில் பாயும் வாலிப கங்கை நீ தின காதல்